لقينا قلبي ديتيه ومشينا في طريق جديد علينا. ايدي في ايديك من ديما يوم انت وانا ولينا واحد ولينا. انت اللي كتحس بهذاك الشي اللي بيا, انت بوحدك اللي كتهنى ليا, نسمع كل شي تبقى لي غير انت. انت اللي داويتي ليش روح لقديمة, نسيتيني وعودتي ليا, قاع اللي مشى وتخلى ليا. Je voyais tourner autour de toi, j'étais dans mon coin, tu me voyais pas, mais j'étais là. T'as effacé mes doutes, t'as fait ton choix, maintenant je suis à toi, je suis à toi. Allez, j'hais d'où n'a pas et pas qu'on a. Allez, qu'on rit chlana ou n'sa ou la. Allez, qu'on rit, chlana, on s'en va.